நம் காப்பாற்றி தந்துவிடு. நின்றி தொட்டு எண்ணி தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொன்னது விஷயம் என்னடி. நின்றி தொட்டு பின்னி கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொன்னது விஷயம் என்னடி. கட்டிவிட்டு கண் சீரிக்கு சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிலியே நீயடி உன்னில் நானடி என்னில் நீயடி உன்னில் நானடி ஓ பைங்கிலி. என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட மங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓடி என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.